அவள் அவளுடைய கிருஷ்ணகாரத்தையும் சரீரத்தினுடைய அழகையும் ஸ்திரீகள் அனுபவிக்கணும்னு ஆசைப்படலாம். அது எப்படி ஆசைப்படா? ஒரு நாம் கூட ஒரு கூதாளா இருந்து அதை நாம் அனுபவிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை பெரிய பிரகாரம் சாமி காண்கிறார். அந்த அனுபவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த சித்தாந்தத்தை பற்றி சுவாமி தேசிகன் எப்படி வர அந்த பஞ்சாரி அழகை அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி பத்மா பிரகாரங்களான பெருமாளுடைய அழகை நாம் அழகாக அனுபவிக்கணும் அப்படின்னு இவருக்கு ஒரு மனசுல சிங்கான ரசமாக ஏற்படும். சிங்கான மனசாகவே சிங்கார பிரதாக மாறி அவருடைய பெருமாளுடைய திருவதிகள் அந்த மனசு போய் அழிஞ்சுவது அழிஞ்சாலும் அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏண்டா அப்படின்னு கேட்டோம்னா இது இந்த நாம் சங்கத்தோடு இந்த மனசாக பெருமாள் போகணும் போகாது. ஏன்னா யோகம் பண்றவாளுக்கு மனசுல ஒரு புரிவு சந்தேகமும் ஏற்படும் பிரிவுகளும் ஏற்படும். இது ரெண்டுத்தையும் கலந்து அந்த மனசானது பெருமாளுக்கு சேரணும். அது எப்படி சேரணும் அப்படின்னு கேட்டோம்னா தேசிகா பக்தூதாக அப்படின்னு சொல்றேன். தேசிகாக ஆச்சாரியர்கள் அந்த ஆச்சாரியம் தான் நம்ம அவங்க கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு அவர் சொல்ற அந்த ஆச்சாரியர் யாரா அப்படின்னு சொன்னோம்னா பச்சை நகர் அப்படின்னு சொல்றேன். அஞ்சல் நாளாள் அப்படின்னு அந்த முதல் பத்திரிகை நாளாளுங்க மாதத்தில் நம்மளாலே சாதிக்கிறார். ஒவ்வொரு பச்சைகளும் ஒவ்வொரு விதமான இவருடைய தூதனாக இருந்து இவருடைய மனசு நிலத்தை போட்டடித்து பெருமாளுக்கு கொண்டு சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்றவர். அதுக்காக சொன்ன எப்படி வேணா தீபத் ராமாயணத்துல ஆஞ்சநேயர் வந்து சீத்தைக்கு தூதனாக இருந்து பெருமாளுடைய நாம் செய்வோம். அது பெருமாள் மகாபாரதத்துல பெருமாளே சீதா தூதுவனாக இருந்து பாண்டவனுக்கு போய் அது வந்து அவளுக்கு வந்து சமூகம் செயல்படுத்தி மனத்தை வாங்கிவிட்டார். ராமாயணத்துல ஆஞ்சநேயர் வந்து பெருமாள் தயாரப்படலாம் செலுத்தி வைத்தார். இங்க நான் நகர்த்திருக்கிறது அப்படின்னு வந்து பச்சைகள் தான் அப்படின்னு அஞ்சலேய அதே தாய் ஏன் அஞ்சலேய கிழமதான் ஆவாயமே நிலக்கரவை எந்திரேயாருக்கு என் திருப்பூரார் சென்றார் அடங்கலைக்கு வைப்பூண்டால் என்று அப்படின்னு அந்த பாடத்துல முதல்ல அஞ்சலி மகனாய் நானே முதல்ல ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து சேவல் பூர்ணமாக போய் திருமண ஒரு பாசத்துல அதை பார்க்கிறார். இரண்டாவது பாசத்துல அன்னங்கள் எஞ்சை தாமரைக்கன் பெருமானாக்கு எஞ்சுகிறாய் எந்தையும் உழைத்தான் எனக்குள்ள நீங்கிறேன் அப்படின்னு சொல்லி புதியகம் போய் இரண்டாவது மாதத்துல புதிய தூதனாக போய் நம்மால் வரைய அந்த உலகத்தை காப்பாடுகிறதுன்னு வியாக்கியானம் பண்ணுகிறார். மூணாவது அண்ணன்கால் அன்னை சுபகரித்த சுபகான் இதுக்கு இந்த சோகத்தை பெரியவர்கள சுவாமி அந்த அஞ்சலி மரணாராயின்ற பத்து மாதுரத்துக்கும் ஒரே ஒரு சோகத்தினால பெரிய பரகார சுவாமி சோகத்து பண்ணி அழகாக அதை விவரம் பண்ற அதன் சோட அப்புறம் இதுனா பரமதற்கும் என்னுடைய அண்ணங்கார் அண்ணன் எப்படி வர அழகாக கடந்து போய் ஒரு கதையை கடக்கணும். அதே மாதிரி அந்த அண்ணமான ஆச்சாரிய காலத்தில் இருந்து அந்த பக்தியானது நம்ம அம்மாவுடைய மனத்தை அந்த கிரகத்தை காப்பத்தை பெருமாளுக்கு கொண்டு விலக்கி காப்பிக்கிறது அப்படின்னு அதே சொல்ற. நாலாவது பாடத்துல நன்னீர மகன்கள் நல்குதிரோ நல்கிறோ மகன்கள் ஒரு பட்சி. அந்த பட்சி என்ன பண்ணுவா? ராத்திரி வேலையில மணிக்கால ஆச்சுன்னா உடனே அதை கட்ட ஆரம்பிக்கணும். அது கட்ட ஆரம்பிச்சது அப்படின்னா அதனுடைய விரகத்தை கலவுன்னா உடனே அந்த ஆண் பட்சி வருமா கண்டவர்கள் எழுந்தவர்கள் சரியாக வேண்டும் என்று எழுந்தோம். அதே மாதிரி அந்த கட்சி எப்படி கொண்டுட்டோம், அதே மாதிரி என்ன நம்பாத சென்னையும் சேர்த்துட்டோம் அப்படின்னு மகாராஜ் பாருங்கள். அதுவரே புறப்பிறப்பை இடவே மனுஷ திருக்குறுகே, அதுவும் ஒரு சின்ன பட்சி திருக்குறுகேன்னு ஒரு பட்சி, அந்த பட்சியும் இதே மாதிரி செய்வோம். அதே மாதிரி நம்பாத வாழ்க்கை பிரதாயத்தை ஆசைக்குது கருளாமல் வழிவந்தே யாவும் கிடைத்தது அப்படின்னு அந்த கரு வந்து இருக்க எப்படி வேணா தாவர பொருள் வந்தாலும் அந்த ரசத்தை சாப்பிடணும் போயிடும். சாயங்காலம் போச்சுன்னா அது போயிருந்தோம். இந்த தாமரை புகழ்ந்தாலும் காற்றுக்கோ காத்தால சூரிய உதவ மகாத்மாவை வந்து உதயமாக அதே மாதிரி என்னுடைய மனசானது என்னுடைய வந்து என்ன அந்த வழி வந்து எப்படி வேணா அந்த தாமரத்து உடந்து வந்து வழி வந்து அந்த சமூகத்தை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி என்னுடைய சமூகத்துக்கு உண்டு பண்ணுவோம், விசாரிச்சுட்டு நான் உண்டு பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சு அழகாக அந்த அந்த நபாழ்வாருடைய அந்த விரகத்தாமத்தை உருதராக பட்டியல் இருந்து ராஷ்டோபாயான் ஆச்சாரியர் அந்த ராஷ்டோபாயான் அல்லாதா நாராயண தான் ஆச்சாரிய பாடத்திலிருந்து சென்று சேர்த்திருக்கிறார். உதவிட்டு குபகான் சோபன வாசன் ஆச்சாரிய எல்லாம் சம்பிரதாயத்தை முதலாளி சம்பிரதாயத்தை உபதேசம் பண்றாரோ அது மாதிரி அந்த குழுக்கள்லாம் அது மாதிரி சொல்றான். சோபன சம்பந்தா குழுங்கள் கிருஷ்ண ஆரோக்கிய சரிஞ்சான் அன்னங்கள் பாராகோ தானசீலான் தனது பகவான் லட்சணா பாண்டிய குத்தான் கிருஷ்ண ஆரோக்கிய சொன்ன மகன்கள் பாடுபட்டு அதே மாதிரி அந்த கட்சிகளும் அறிவிக்கொண்டு அதே இந்த Yeah, I'm going to get it.